வகுத்ததடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழியே தாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா.